ராஜாவுக்கு ராஜா நாண்டா எனக்கு மந்திரங்க யாரும் இல்ல அதனால் ராஜாவுக்கு ராஜா நாண்டா எனக்கு மந்திரங்க யாரும் இல்ல அடுத்தவன கெடுத்ததில்ல வயத்தில் தான் அடிச்சதில்ல அடுத்தவன கெடுத்ததில்ல வயத்தில் தான் அடிச்சதில்ல உழப்ப நம்பி பொழைச்சிருக்கிற நான் உண்மையாக ஊருக்குள்ள ராஜாவுக்கு ராஜா நான்டா எனக்கு மந்திரிங்க யாரும் இல்லை படிக்காத முட்டாளுன்னு பல பேரு சொன்னானுங்க அதனால குத்தம் என்ன அண்ணாச்சு படிச்சாலும் வேலை வெட்டி கிடைக்காத தேசத்தில அறிவாளி ஆனா மட்டும் என்னாச்சு தப்பு தண்டா பண்ணாம தண்ட சோறு தின்னாம என்ன போல போராடு இன்பம் வரும் பின்னோடு நல்லா தான் கையும் காலம் வச்சானே என்னாட்டம் பாடுபாடு மச்சானே சொல்லுவேன் இப்பவும் சொல்லுவேன் எப்பவும் நான் ஒரு உத்தம புத்திர ராஜாவுக்கு ராஜா நாண்டா எனக்கு மந்திரங்க யாரும் இல்ல அடுத்தவன கெடுத்ததில்ல அடுத்தவன கெடுத்ததில்ல வயத்துல தான் அடிச்சதில்ல உழைப்ப நம்பி பொழைச்சிருக்கிற நான் உண்மையாக ஊருக்குள்ள ராஜாவுக்கு ராஜா நாண்டாட எனக்கு மந்திரங்க யாரும் இல்ல தம்பின்னு ஆசா வச்சா நாயாட்டம் வந்து நிப்பேன் பின்னாடி எவனாச்சும் வம்பிழுத்தா எம் மேல கைய வச்சா எவனாட்டம் நின்னுடுவேன் முன்னாடி வில்லனுக்கு வில்லன் தான் வீரனுக்கு வீரன் தண்டை சண்டையில் வந்தாக்க தோளா தட்டு சூரந்தான் கிழங்க கண்ணீர் சிந்த கூடாது அத்தாடி நம்ம நெஞ்சல் தாங்காது ஈரமும் நெஞ்சில பாரமும் உள்ளவையாருக்கு நல்லது பண்ணவே ராஜாவுக்கு ராஜா நாண்டா எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல அடுத்தவன கெடுத்ததில்ல அடுத்தவன கெடுத்ததில்ல வயத்துலதான் அடிச்சதில்ல உழப்ப நம்பி பொழைச்சிருக்கிற நான் உண்மையாக ஊருக்குள்ள ராஜாவுக்கு ராஜா நாண்டா எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல ராஜாவுக்கு ராஜா நாண்டா எனக்கு மந்திரிங்க யாரும் இல்லை.